மேலே விழுந்தேன் விழவில்லை. கை கோர்த்தனுடி நிழலும் தொடரவில்லை. நானும் விழிகளிலே விழுந்தேன் விழவில்லை. கை கோர்த்தனுடி நிழலும் தொடரவில்லை. ஓ காயங்களை நான் மறந்தேனே, மாயங்கள் நீ செய்தாய் என் வாழ்வு. தோல்விகளை நான் துணை கொண்டேன், தோல் தர நீ வந்தாய். விடியாத பொழுதினை விடிய வைத்தாய், நிஜங்களை புரிய வைத்தாய். நாள் தோறும் நினைத்துடும் கனவுகள் பறிக்க வைத்தாய், காற்றின மிதக்க வைத்தாய். சற்று விழித்து பார்த்தால் அணைத்துக் கொள்வார்.